ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರ ಪದಾರ್ಜ ಬೃಂಗಂ ಶ್ರೀ ವಾಸುದೇವ ಗುರುವರ್ಯ ಕೃಪಾವಲಂಬಂ ಶ್ರೀ ವೀರ ರಾಘವ ಗುರುತ್ತಮಲಬ್ಧ ಬೋಧಂ ಶ್ರೀವತ್ಸ ಚಿನ್ನಂ ಅಗಮಭೂಷಣಮಾಶ್ರಯಾಮಃ. ಯಾದವಾದುದಯಂ ಮೊದಲ ಸರ್ಗಂ ರೊಂಬ நிதானமா பாயிண்ட் இருக்கு. இனிமே கொஞ்சம் வேகமாகவும் நிறைய தொடர்ந்து கேட்கறதுக்கு எம்பெருமான் சுவாமி தேசிகன் அனுகிரகத்தை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்துல இப்போ நம்ம 16வது ஸ்லோகம் வரைக்கும் ஆயிருக்கு. அதாவது உற்சாகம் அப்படின்ற ஒரு குணத்திலிருந்து வீரரசம், ஏன்னா ஒரு செயலை பண்ணணும்னு நீ நினைச்சாத்தான் அதை பண்றதுக்கு முயற்சிப்பா எல்லாரும். அதனால உற்சாகம் வரும்பொழுது அப்ப சரி நம்ம யுத்தம் பண்ணணும் அப்படின்னா உடனே வீரம் அதுக்கு தகுந்ததெல்லாம் வருது. ஏன்னா ஒரு வசனம் உண்டு, பிரயோஜனம் அனுதிஷ்ட நமந்தோபி பிரவர்த்ததே அப்படின்னு. ஒரு பிரயோஜனத்தை எதிர்பாராமல் முட்டால் கூட ஒரு செயல்ல இறங்க மாட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ நகுஷன் அப்படின்ற அவனிடத்திலிருந்து யயாதி அப்படின்றவன் தோன்றினான். அதுவன் வந்து என்னன்னா அந்த யயாதிக்கு என்ன பிரசித்தி அப்படின்னால் இந்திரனோட ஒரே ஆசனத்துல நகுஷன் இந்திரனாகவே சில காலம் பதவி வகிச்சான். இவன் வந்து போகும்பொழுது இந்திரனை வந்து இறக்கிட்டு இவனை உட்காத்தி வைக்கிற அளவுக்கு இல்லாமல் தன் பக்கத்திலேயே உட்காடுறதுக்கு அதுக்கு வந்து அனுமதி அளிச்சான். அந்த மாதிரி இந்த நகுஷனுக்கு யயாதி பிறந்தான் அப்படின்ற விஷயம் வரைக்கும் ஆச்சு. இப்ப அடுத்த ஸ்லோகம் விசால விபுலோத்துங்கே யத்பாகு சிகராந்தரே ஆசீத் வீரஸ்ரியா சார்த்தம் பூமிரர்த்தாசனே ஸ்திதா. என்னன்னா அப்போ இவனுடைய அதாவது புஜபலம் தோல் வலிமை அப்படின்னு சொல்வா, அதை இந்த ஸ்லோகத்துல சொல்லும்பொழுது அகன்று இருக்கு, நன்றாக உயர்ந்து பருத்து அந்த திரண்ட தோள்கள் அந்த மாதிரி. அப்போ அதுல வந்து பூதேவியானவள் வந்து வீரிய லட்சுமிக்காக என்ன சொல்றான்னு அஷ்டலட்சுமின்னு சொல்றமே, அப்போ வந்து தைரிய லட்சுமி யாரிடத்துல இருக்கோ அவனிடத்துல மிச்ச லட்சுமிகள்லாம் குடிக்கொண்டுடுறா வந்துடுறா அப்படின்னு. அந்த மாதிரி பூதேவியானவள் வந்து இவனுக்கு அந்த தோல் பட்டையில வீரத்துக்கு முக்கியமான ஸ்தானமான தோல். ஏன்னா அந்த காலத்துல வில், அதை வச்சுதான் வில் அம்பு, அதை வச்சுதான் யுத்தங்கள் பண்றது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும்போது தோல் வலிமை முக்கியமாக சொல்லப்படுறது. அந்த மாதிரியான கிரமத்துல அந்த எந்த இடத்துல இவனுக்கு முக்கியமாக வீரியம் தைரியம் தேவையோ அந்த இடத்துல பூதேவியானவள் வீரிய லட்சுமி அந்த மாதிரியான கிரமத்துல இவனோட சேர்ந்து இருக்கா அப்படின்னு இவனுடைய பெருமைய ஒரு ஸ்லோகம். அடுத்ததாக விதேசம் தஸ்ய ராஜானோ நசே குரதிவர்த்தித்தும் பிராப்தஸ்வபர நிர்வாகம் பிரமாணம் இவவாதினா. என்னன்னார், யயாதி தன்னுடைய சிற்றரசர்களுக்கு ஒரு ஆணை இட்டான்னால் அதை மறுக்காமல் அவெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா எப்படின்னா வாதி பிரதிவாதி, வாதம் பண்றவா இதுக்கு எதிர்வாதம் பண்றவா, இவன் ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு விஷயத்த நிர்தாரணம் அதாவது முடிவாக சொல்லணும் அப்படின்றப்போ பிரமாணத்துல முதல்ல எடுத்தது வேதம். அதான் அது. அப்போ அந்த வேதம் போன்ற பிரமாணத்தை வைதிகால், அதாவது வைதிகார் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொண்டவாள் வைதிகால் அப்படின்னு. அப்போ அந்த வாதியா இருக்கிறவன் வேதத்திலிருந்து ஒரு விஷயத்துக்கு பிரமாணமாக ஒன்ன எடுத்து சொன்னால் அந்த பிரதிவாதி அதை ஒத்துக்கிறான். அந்த மாதிரியான கிரமத்துல இவன் ஒரு ஆணை போட்டான்னால் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு போட்டான்னால் அதை எல்லா அரசர்களும் வந்து பின்பற்றி அதே வழியில நடக்கிறார். அந்த வழியானது நல்வழியாகத்தான் இருக்கே வழிய அது வந்து யாருக்கும் கெடுதலை உண்டு பண்ணும்படியாக கிடையாது. அந்த கிரமத்துல இவன் ராஜ்ய பரிபாலனம் என்ன கிரமத்துல பண்ணிட்டு வரான் அப்படின்றத சொல்றான். மேற்கொண்டு ஒரு ஸ்லோகம், தடாகமிவ தாபார்த்தாக தம் இந்திரமிவ நிர்ஜராக பாவா இவ ரசம் பவ்யாக பார்த்திவாக பரியுபாசத அப்படின்னு 19வது ஸ்லோகம். அப்போ தாகம் எடுத்தவன் என்ன பண்றான்னா ஒரு தடாகம் நீர்நிலையில போய் தன்னுடைய தாகத்தை தணிச்சிக்கிறான். பயப்பிரசிதி பூரகம் திமுனதாரகம் அயத்தன மனமல்லகம், அதாவது சுவாமி தேசிகன் வைராக்கிய பஞ்சகத்துல வரும்பொழுது பயகா பிரசித்தி பூரகம் அப்படிங்கிறார். இந்த வைராக்கிய பஞ்சகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது அடியன் திருத்தப்பனார் அது என்னது அப்படின்னால், சாதாரணமாக ஒரு குளத்துல ஆறுல தீர்த்தம் சாப்பிட போறவா ரெண்டு கையும் வச்சுட்டு சாப்பிடுற வழக்கமா வச்சுட்டு இருப்பா, அப்படி கூடாது. பயகா பிரசித்தி பூரகம்னா ஒரு கையில, வலது கையில தான் சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்துறது, அதனால ஒரு கையில ஜலம் எடுத்துட்டா அதுவே போறோம். அதாவது வேற ஒரு ராஜாவை அண்டி பிழைக்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை அப்படிங்கறத ஒரு ஸ்லோகம் மூலமாக இந்த தன்னோட கூட சகாத்தியாயியான வித்யாரண்யர் அவர் வந்து ராஜாவிடத்துல இருந்த சுவாமி தேசிகன் நாங்க வரணும்னு சொல்லப்போ எனக்கு வந்து அந்த அறுவடை பண்ணிட்டா அந்த வயல்வெளியில சிந்தி இருக்கிற தானியம் தனக்கு போறோம், அதே மாதிரி ஒரு கை சரங்கான்றது குளம் அந்த ஜலம் தனக்கு போறோம், அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு சின்ன துணி மானம் போகாம இருக்கிறதுக்கு அது போறோம். இந்த மூணுத்துக்கு தான் மக்கள் இன்னும் தங்கிட்ட கை கட்டி சேவகம் பண்றது அது தேவையில்லை அப்படின்னு. அப்போ என்னன்னா தாகம் எடுக்கிறவன் ஒரு தடாகம் நீர்நிலையில போய் தாகத்தை தணிச்சுக்கிறது எப்படியோ அந்த மாதிரி தாபார்த்தம் தடாகம் இவ தாபத்தை பூர்த்தி பண்றதுக்கு தடாகத்துக்கு போற மாதிரி இவா என்ன பண்றாளாம், தேவர்கள் இந்திரனை புகலிடமா எதனா அவளுக்கு ஆபத்து வந்ததுன்னு அக்னி வாயு முதலான தேவதைகள் தங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னால் தேவேந்திரனை வந்து அவன்தான் தலைவன் தேவர்களுக்கெல்லாம், அதனால் அங்க போறான். அப்போ என்ன அந்த மாதிரி அவனிடத்துல அப்போ அதே கிரமத்துல இந்த யயாதீன்ற ராஜாவை மிச்ச ராஜாக்கள் வந்து தங்களுக்கு ஒரு ஆபத்து நேரும் பொழுது எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இவனிடத்துல வரா. அதாவது தேவர்களுக்கு தேவேந்திரன் எப்படி இருக்கானோ அந்த கிரமத்துல இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு இவன் சக்கரவர்த்தியாக இருந்து அவளுக்கே ஏற்பட்ட ஆபத்துக்களை போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியத்தோடு இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் வரும்பொழுது இப்போ அடுத்தது இவனுடைய வம்சத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு ஒரு ஸ்லோகம், அதாவது இவன எதுர்நாம தத்தோ இவனிடத்திலிருந்து எதுன்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒருத்தன் பிறந்தான் அப்படின்னு. அப்போ இவனுடைய சந்ததியில யார் வந்திருக்காளோ பிறந்தவர்கள் எல்லாரும் இவர்களுக்கு சமானமாக லோகத்துல யாரையும் உதாரணமாக சொல்ல முடியாது அப்படின்னால் இவன் தான் அவ்வளவு நல்லவர்களாகவே இருந்தா அப்படி. அது என்னன்னா அப்போ என்னன்னா இவாளுக்கு இணைய இன்னொருத்தர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினா அப்படின்னால் சமான கணனாலேக்கே. அப்போ அது எங்க இருக்கும் அப்படின்னால் சித்திரத்துல எழுதலாமே ஒழிய நிஜத்துல பார்க்க முடியாது. அப்ப நிஜத்துல இவாளுக்கு சமானமாக ஒரு தார்மீகமாக ராஜ்ய பரிபாலனம் பண்றதோ பிரத்தியாரை காப்பாத்துறதோ நாட்டு மக்களை காப்பாத்துறதோ அதே கிரமத்துல வந்து அவளுக்கு வேண்டியது என்னவோ அவளுக்கு ஆபத்துல இருந்து காப்பாத்துறதோட மத்தரம் இல்லாமல் வேண்டியதையும் பண்ணக்கூடியது எதுவும் இருக்காது, இவாள மாதிரி பண்ண முடியாது. அப்படி இந்த யது மகாராஜாவை பத்தி சுவாமி தேசிகன் எதுகு பரமதார்மிகா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை இருக்கிற என்ன எந்த பிரகரணத்துல அப்படின்னால் யயாதீன்ற ராஜாவுக்கு வயசாயிடுத்து வயோதிகம் வந்துருக்கு, ஆனாலும் அவனுக்கு ஆசை விடலை. அப்போ அவன் என்ன பண்றான்னா அவன் வந்து ராஜாக்கள் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறான், அவன் வந்து அந்த சுக்கராச்சாரியாருடைய பெண்ணை பண்ணிட்டு இருக்கான் ஏற்படுறது புராணாதிகள்ல இருந்து நமக்கு தெரியுது தேவயானை அப்படின்னு. அவள் ரொம்ப விரும்பி இவனை பண்ணிட்டா. அப்போ இவன் வந்து வயசான பிறகும் வந்து இந்த விஷய சுகத்துல அனுபவிக்கணும்ன்ற ஆசை இவனுக்கு விடலைன்னால் அப்ப அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவு வேணுமே அப்படின்னு கேட்டால் உன்னுடைய கிழத்தன்மையை யாரானா வாங்கிட்டு அவ எவ்வளத்தை உனக்கு கொடுத்தால் நீ வாங்கிக்க முடியும் அப்படின்னு தர. ஏன் அந்த நிலை வந்ததுன்னால் இவன் வந்து அவளிடத்துல அன்பா இல்லை அப்படின்னு அவள் தன்னுடைய தகப்பனார் இடத்துல புகார் பண்ண நீ கிழவனா போயிடணும் அப்படின்னு அவர் ஒரு சாபம் கொடுத்துட்டார். இவன் கிழவனா ஆயிட்டான். அப்போ சரி உம பொண்ணு உம வந்து கேட்டா நான் கிழவன் ஆயிட்டேன் ஆனா இதனால பிரயோஜனம் இல்லையே, அதுக்கு விமோசனம் அவர் அப்படி சொல்ற. அப்போ யார் போய் கிழத்தன்மை எடுத்துட்டு எவ்வளத்தை கொடுப்பா, பிள்ளைகள் கிட்ட கேட்கறா எது கிட்ட கேட்கறப்போ நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் எழப்பனார் சொல்றார், அவன் கேட்கல. அப்போ எது என்ன பதில் அதுக்கு சொல்றார் அப்படின்னால் என்னுடைய இளமையை வச்சுட்டு நீர் சந்தோஷம் யாரிடத்துல அனுபவிக்க போற, என் தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறவாழ்ந்த அது தப்பு இல்லையா, தர்மத்துக்கு விருத்தமானது இல்லையா, அதனால நான் தரமாட்டேன் அப்படின்ட்டான். அப்படி அப்போ அதனால எது வந்து பரம தார்மிகர் இவன் இந்த வம்சத்துல வந்தவன் எவ்வளவு தர்மத்தை கடைபிடிச்சிருந்தான். ஏன்னா செங்கோல் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தால் ராஜா மக்களும் அதே மாதிரி கிளம்பு. ஏன்னால் இந்த மூணு பேருக்காக மழை பெய்யறதுன்னு அந்த திருவள்ளுவர் சொல்ற, அதுல செங்கோலாக நேர்மையாக ஆட்சி புரிஞ்சுட்டு வந்த ராஜாவுக்காக ஒரு மழை அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தவா இவா வம்சத்தை சேர்ந்தவா அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகத்துல சொன்ன. அடுத்தது அடுத்த ரெக்கார்டிங்ல பார்ப்போம்.